போதண்டா நிறுத்து. உன் ஆள் எப்படி இருப்பா? அவ கண்ண பார்த்தா, அவ கண்ணம் பார்த்தா, அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா, அவ கண்ணம் பார்த்தா ஐயோ அம்மா. திங்கின்னா திக திக திங்கின்னா, திங்கின்னா திக திக திங்கின்னா, அவ போத்தட்ட சுழிச்சா ஐயோ அம்மா, அவ சிணுங்கி சிரிச்சா ஐயோ அம்மா. திங்கின்னா திக திக திங்கின்னா, திங்கின்னா திக திக திங்கின்னா, அவ குதிக்கும் ஜடதா ஐயோ அம்மா, அவ கலக்கும் நடதா ஐயோ அம்மா. திங்கிங்கானா திங்கிங்கானா திங்கிங்கானா, கண்ண பார்த்தா ஐயோ அம்மா, அவ கண்ணம் பார்த்தா ஐயோ அம்மா. திங்கின்னா திக திக திங்கின்னா, திங்கின்னா திக திக திங்கின்னா. அவ சிணுங்கி சிரிச்சாயோ அம்மா.